எழில் வணக்கம். உங்கள் பதிவை பார்த்தேன். வெறும் மண்ணில் புல் முளைச்சின்னா நல்ல சாதாரணமாக நல்ல வெறும் மண்ணாக இருக்கிற இடத்துல புல் முளைச்சின்னா அது வந்து பிடுங்கிறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். கோரையோ மற்ற களை செடிகளும் வெறும் மண்ணில் நனைஞ்ச மண்ணில் புல் முளைச்சி அந்த மண் காஞ்சி போச்சுன்னா சரியாக வந்து பிடுங்கிறது கஷ்டமாக இருக்கும். இதுவே தொழு உரத்தில் ஒரு செடி முளைச்சதுன்னா அதில் வந்து ஒரு செடி முளைச்சின்னா சுலபமாக பிடுங்கிட முடியும், புல்லோ கோரையோ எதுவாக இருந்தாலும். ஏன்னா அங்கே வந்து மண்ணும் உரமும் கலந்து அங்கே வந்து இலக்கமாக இருக்கும், சுலபமாக அதில் இருக்கிற செடியை பிடுங்கிடும். இதுவே தான் சாணத்தில் முளைக்கிற செடியை வந்து நீங்கள் சுலபமாக பிடுங்கிடலாம். சாதாரணமாக மண்ணில் அந்த விதையை தூவி அதில் செடி முளைச்சதுன்னா வேர் வந்து நல்லா இறுக்கமாக மண்ணை பிடிச்சிக்கும், அதனால் அதை பிடுங்க முடியாது. அதனால் தொழுவரத்தில் சாணம் மாடு சாப்பிட்ற அவ்வளவுமே தொழுவரத்து வழியாக முளைக்கிதுன்னு சொல்ல முடியாது. நீங்கள் ஒரு மாடு சாப்பிட்றதுல பார்த்தீங்கன்னா ஒரு சாணம் போட்டதுன்னா அந்த சாணத்தில் கொஞ்சம் வேலை தான் முளைக்கும். பெரும்பாலான விதைகள் வந்து அழிக்கப்பட்டுரும் அதோடய வயிற்றில். அது எல்லாம் அழிக்கப்பட்டது எல்லாமே மிகச்சிறந்த உரமாக தான் மாறும், சரியா? அதனால் தொழு உரத்தின் மூலமாக வருகின்ற உரங்கள் வந்து சுலபமாக நம்ம வந்து பிடுங்கி அழிச்சிட முடியும். தொழு உரம் இல்லாத வயல்களெல்லாம் களை முளைக்கணும்னா இப்போது உலகம் பூரா பாருங்கள், மாடு போட்ட சாணி வழியாகவே தான் அவ்வளோ விலையும் அவ்வளோ விதைகளும் வருது அப்படின்னு சொல்ல முடியாது, இல்லையா? எங்கே பார்த்தாலுமே களைங்கிறது இயல்பாகவே முளைக்கக்கூடிய ஒன்று தான். அதனால் மாட்டு சாணத்து வழியாக தான் வருது அல்லது தண்ணி வழியாக தான் வருது அப்படிங்கிறதுக்கெல்லாம் வரும், அந்த வழியாகவும் வரும், அவ்வளோதான். ஆனால் அது வழியாக வந்து தான் உலகம் பூரா களை போகுது அப்படிங்கிறதுக்கெல்லாம் உத்தரவாதம் கிடையாது. அது இயல்பாக பல வழிகளில் வரும், சரியா? அதனால் அதை நம்ம விட்டுடலாம். ரெண்டாவது, சுலபமாக களைகளை அழிக்கிறது எப்படி அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம் அதில். அதனால் ரெண்டாவது, உரத்தை வந்து மண்ணில் வந்து இந்த மாதிரி கிழங்கு பயிர்களுக்கு பக்கத்தில் உள்ள பயிர்களுக்கெல்லாம் எந்த மாதிரி உரம் இடுறது நல்லது? இப்போ தென்னைக்கெல்லாம் லேசாக அரை அடி குழு எடுத்து வச்சா நல்லது? இப்போ தோட்டம் ஒரு 10 அடி 15 அடி தூரத்தில் உள்ள இதுக்கெல்லாம் வச்சா நல்லது? இந்த மாதிரி நெருக்கமாக உள்ள கிழங்கு பயிர்கள், இந்த மாதிரி நெருக்கமாக உள்ள பயிர் வகைகளுக்கு எந்த மாதிரி உரம் வச்சா நல்லது? அது வந்து எப்படி வந்து களையை கட்டுப்படுத்துறதுக்கும் உதவும், பயிரை காப்பாற்றுறதுக்கும் உதவும், மண்புழு உரமாக மாறுறதுக்கு எப்படி உதவும், மண்புழுக்களை அங்கே குடியேற்றுறதுக்கு எப்படி இந்த களை செடிகளையே நம்ம வந்து மிக உயர்ந்த மண்புழு படுக்கையாக மாற்றலாம் அப்படிங்கிறதெல்லாம் இதில் நம்ம கொண்டு வந்திருக்கோம், சரிங்களா? இந்த மாதிரி வேறு யாரும் சொல்லி கொடுத்துருக்காங்களா இதுக்கு முன்னாடி தெரியல. இந்த மாதிரி அந்த செடிகளை பிடிங்கி அங்கேயே அந்த பயிர்களுக்கு இடையில போடும்போது அது காஞ்சி வளர்ந்து போயிடும். அதுக்கு கீழே நீ நனைஞ்ச ஈரம் கூட சீக்கிரம் காயாது. ஏன்னா திறந்த வெளி மண்ணில் தண்ணியை நினச்சிங்கன்னா காஞ்சிரும். ஒரு செத்த குப்பைக்கு கீழே வந்து இருக்கிற ஈரம் சீக்கிரம் காயாது. அது வந்து போர்வ மாதிரி மூடாக்கு மாதிரி மாறிக்கும். அது காஞ்சி போய் இருக்கிறதுனால அதுக்கு கீழே இருக்கிற தொழு உரத்தெல்லாம் சாப்பிட்றதுக்கு மண்புழுக்கள் வந்து நிச்சயமாக அங்கே வந்து குடியேறிடும். அப்போ வந்து அந்த உரம்லாம் மண்புழு உரமாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை தொழு உரத்து மூலமாக முளைக்கும்னு சொன்னாலும் கூட அதில் மிகப்பெரிய அளவில் வந்து முளைச்சிடாது. அதை வந்து நம்ம வந்து அப்பப்போ எப்போதும் போல் களை எடுக்கும்போது எடுக்கிறது மாதிரி கட்டுப்படுத்திடலாம். நான் இதில் வந்து களை வெட்டு வச்சு, இந்த களை வெட்டி இந்த கருவி இருக்கு பாருங்கள், சின்னதாக களை கொட்டுன்னு சொல்லுவோம், களை வெட்டு கருவி, அதை வச்சு நான் எடுக்கிறத தவிர்க்கலாம். தவிர்க்கிறதுனால நல்ல நன்மைகள் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். நிறைய வந்து இந்த குப்பை செடிகளை களை செடிகளை நம்ம உரமாக பார்த்தும் போது நிறைய தொழு உரம் நம்மளுக்கு கிடைக்கும், சரியா? மண்புழுக்கள் வந்து தங்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். மண்புழு உரமாக அந்த தொழு உரம் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சீக்கிரமாக நீர் மேலாண்மையே வந்து குறையும். ஏன்னா அந்த களை செடிகள்லாம் பூமியை மறைச்சிக்கிறதுனால சீக்கிரமாக நம்ம தோட்டத்தில் வைக்கிற நீர் வந்து ஆவியாக போகாது. இப்படி பல்வேறு விதமான லாபங்கள் அதில் இருக்குது, சரியா? அதை நம்ம தொடர்ந்து பயிற்சி முறையில் நம்ம வந்து களப்பயிற்சியாக ஆய்வு முறையில் செஞ்சு நம்ம பார்த்துக்கலாம், சரியா? நன்றி, வணக்கம்.